அகலவும் அருகிலாக்குவா சிறி தூகி வரவாயோ ஓர் மகள் பதியே விருதினா மிழிகள் பூட்டவே கிளிவாதில் தழுகுன்னு ஓர் மகள் பதியே கொழியவே பூக்களே தழுகி வேண்டும் சில்லகள் புதுமலர் போல் அணியுகையாய் பாதையில் எவிடையோ கைவிடும் பழைய நாளின் தாளிலே நிறவும் மனவும் திரிகே தருமியோர் மகள் ஓரே every day I-